నూతనరంగనహరేతరాబ్దాత్మవిద్యాలయం శ్రీమన్నూతనలక్ష్మణహరితరాథం ప్రాప్త తురియాశ్రమం శ్రీవాసేంద్రకటాక్షసంతతసుధాలక్ష్యాత్మయోకాంక్షితం శ్రీమన్నూతనవాగదీశయమినం భక్త్యాశ్రయామో గురుం నవ్యవాగీషయోగీంద్రహయాస్య పరసేవినం బ్రహ్మతంత్రస్వతంత్రాహర్యం భజామస్వాత్మసంపదం. యస్య వాగ్వృద్ధి పర్యంతా ఇతి రాజసరస్వతి తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః. శీరుణ్ణుదోప్పుల్ త్రివేంకడముడయాన్ పారొన్నచొన్న పదమొழியுல் ஓரொன்னுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. சபாயை நமஹ. சுவாமி தேசிகனுடைய திருநக்ஷத்திர வைபவத்திற்காக தேசிகனல்லால் தெய்வமில்லை என்ற ஒரு தலைப்பிற்கு கீழே தினம் ஒரு தேசிக பிரபந்த பாசுரத்தின் விளக்கமானது உபன்யசிக்கப்படுகிறது. இந்த உபன்யாசத்தை நம்முடைய ஆச்சாரிய பாதுகா நாத யாமுன இராமானுஜ சபையினர் மூலமாக இந்த உபன்யாசத்தை ஆன்றோர் பெருமக்கள் முன்னிலையிலே அடியன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பை அடியேனுக்கு நல்கிய நம்முடைய ஸ்ரீ உவே வீரவல்லி ரகுநாதன் சுவாமியினுடைய திருவடிவாரத்தில் அடியேனுடைய தன்யவாதங்களை சமர்ப்பித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்திலே அடியேன் நுழைகின்றேன். தேசிகனல்லால் தெய்வமில்லை சுவாமி தேசிகனுடைய பெருமைகளை நாம் இதன் மூலமாக புதன்கிழமை தொடக்கமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுர விகிதமாக தேசிக திவ்ய பிரபந்தத்தை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். 10 நிமிடங்கள் முதல் 15 நிமிடங்கள் வரையிலான இந்த உபன்யாசத்தை அனைவரும் கேட்டு இன்புற்று அடியோங்களை அனுகிரகிக்க வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். தேசிகனல்லால் தெய்வமில்லை என்ற தலைப்பிலே நாம் அனுபவிக்க இருக்கக்கூடிய இந்த உபன்யாசத்திலே கிரமமாக பிள்ளையந்தாதி பிரபந்தம் தொடக்கமாக இந்த உபன்யாசமானது அரங்கேற இருக்கின்றது. சுவாமி தேசிகனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், தேசிகனுடைய பெருமைகளை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினாலே மற்றோர் விஷயங்களுக்கு இங்கு இடமளிக்காமல் சுவாமியினுடைய குமாரரான குமாரநாயணாச்சாரியாராலே அருளி செய்யப்பட்ட இந்த பிள்ளையந்தாதி பிரபந்தத்தின் மூலமாக முதலிலே சுவாமி தேசிகனுடைய பெருமைகளை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த இருள் தருமா ஞாலத்திலே அனாதி மாயையா சுப்தகா என்று சொல்லக்கூடிய அளவிலே அனாதி கர்ம பரவசர்களாக கட்டுண்ண பண்ணப்பட்டு சம்சார சாகரத்திலே உழன்று கொண்டிருக்கக்கூடிய நம்மை போன்ற சேதனர்களை உஜ்ஜீவிக்க பண்ணுவது ஒன்றே ஒன்றுதான், ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் மட்டும்தான். ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்தின் மூலமாக நாம் எம்பெருமான் திருவடியை பற்றுக் கொள்கிறோம். ஆச்சாரிய வத்தையா முக்தௌ என்றே சுவாமி தேசிகனும் அருளி செய்தார். பாபிஷ்டஹா க்ஷத்ரபந்துஷ்ச புண்டரீகஸ்ச புண்ணியகிருத்து ஆச்சாரிய வத்தையா முக்தௌ தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத் என்று ரகசிய திரயங்களிலே திரய கிரந்தங்களிலே சுவாமி தேசிகனும் இதை அருளி செய்தார். ஆகையினாலே ஆச்சாரியன் விஷயத்திலே பக்தி கொண்டிருப்பவர்களாக இருக்கக்கூடிய சம்சார சாகரத்திலிருந்து விடைபெற்று எம்பெருமான் திருவடிவாரத்திலே கைங்கரியம் செய்ய காத்துக்கொண்டிருப்பவர்களான நம்மை போன்ற சேதனர்களுக்கு உஜ்ஜீவிக்க வழி எது என்பதை கேட்டால் ஆச்சாரியனுடைய பெருமைகளை நாம் உணர்ந்து கொள்வது மட்டும்தான். அதனாலதான் பிள்ளையந்தாதியுடைய அவதாரிகையில கூட பெரியோர்கள் இதை நன்றாக அனுசந்தித்தார்கள், ஆணித்தனமாக தெரிவித்தார்கள் அப்படின்னே சொல்லலாம். ஆச்சாரிய ஸ்ரீசூக்திகள், ஆச்சாரியராலே அருளி செய்யப்பட்ட ஸ்ரீசூக்திகள், ஆச்சாரியரை பற்றி மற்றவர்கள் சிஷ்ய கோட்டிகள் அவரை பற்றி எழுதிய ஸ்ரீசூக்திகள், இந்த மாதிரி மேலும் ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்களிலே எந்தெந்த இடங்களிலே ஆச்சாரியனுடைய பெருமைகளை பற்றி எல்லாம் பெரியோர்கள் சாதித்திருக்கின்றார்களோ அதையெல்லாம் சங்கலனம் பண்ணி ஒரு பிரபந்தமாக நமக்கு கொடுத்தார் சுவாமி குமாரநாயணாச்சாரியார் இந்த பிள்ளையந்தாதி கிரந்தத்திலே. ஆகையினால பிரதானம் எது அப்படின்னு கேட்டால் ஆச்சாரிய கைங்கரியம்தான் பிரதானம். ஏன்னா நாம் எம்பெருமான் திருவடியை பற்றிக் கொள்வது என்பது ஆச்சாரியனை முன்னிட்டே ஆச்சாரிய நிஷ்டையின் மூலமாகவே நாம் எம்பெருமான் திருவடிவாரத்தை பற்றிக் கொள்கிறோம். ஆகையினால ஆச்சாரிய கைங்கரியமே பிரதானம் என்பது நிச்சிதமான ஒரு விஷயமாக ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில பார்த்தோம்னா பிரபந்தமுக்கேன ஆச்சாரியனுடைய பெருமைகளை மற்றோர் மற்றுமுள்ளவர்களும் அனுபவிக்கும்படியாக இந்த கிரந்தங்களை அருளி செய்து நமக்கெல்லாம் மகோன்னதமான உபகாரங்களை செய்தவர்கள் அப்படின்னு பார்த்தால், அதாவது குருபக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தால் மூன்று பேர்கள். இந்த லோகத்திலே ஆச்சாரியனுடைய பெருமைகளை நன்றாக நிலைநாட்டியவர்கள் அப்படின்னு பார்த்தால் மூன்று பேர்கள் நன்றாக நிலைநாட்டியிருக்கிறார்கள். அதிலும் அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு துன்புற்ற ஸ்ரீ மதுரகவியாழ்வார், அன்பால் இயம்பும் கலித்துறை அந்தாதி செய்த திருவரங்கத்தமுதனார், அதுபோல தூப்புல் நாயனார் நாயனாச்சாரியார், இந்த மூன்று பேரும் ஆச்சாரியனுடைய பெருமைகளை பிரபந்தமுகமாக லோகத்திற்கு பறைசாற்றினார்கள். அதுல வேறொன்னும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் என்றே மதுரகவியாழ்வார் அருளி செய்தார். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பன்னிய பெருமாயன் என்றே சொன்னார். தேவுமற்றறியேன் என்ற வார்த்தைகளையும் நாம் கண்ணினும் சிறுத்தாம்பு பிரபந்தங்கள்ல நாம் பார்க்கலாம். இன்னிசை பாடித்திரிவனே என்றும் சொன்னார். ராமானுஜரை பற்றி திருவரங்கத்தமுதனார் ஓர் அந்தாதியை பாடி அருளினார். அதுவும் ஆச்சாரிய அவருடைய ஆச்சாரியனுடைய பெருமைகளை பறைசாற்றும் விதமாக இருந்தது. அதுபோல இந்த பிள்ளையந்தாதி என்று சொல்லக்கூடிய பிரபந்தத்தின் மூலமாக தன்னுடைய ஆச்சாரியனுடைய பெருமைகளை லோகத்திலே பறக்கச் செய்தார் சுவாமி குமாரநாயனார். நம்முடைய தரிசனத்தில் பார்த்தோம்னா தத்துவத்ரயம், இரகசியத்ரயம், ரத்னத்ரயம் அப்படின்னு சொல்றா போல ஆச்சாரிய பக்தத்ரயம்னு கூட சொல்லலாம். நம்ம பக்தத்ரயம் யாருன்னா மதுரகவியாழ்வார், திருவரங்கத்தமுதனார், தூப்புல் நாயனார் என்று சொல்லக்கூடிய பக்தத்ரயம். பெரியவாழ் வியாக்கியானத்தில் அருளி செய்யும் பொழுது பக்தத்ரயமும் கண்டீரே அப்படின்னு தான் அவர்கள் வியாக்கியானமும் அருளி செய்கிறார்கள். இப்போ கலியுகத்தில் பார்த்தோம்னா கலவு நாஸ்தியேவ நாஸ்தியேவ நாஸ்தியேவ கதிரன்யதா அரேஹே நாமைவ நாமைவ நாமைவ கிரகமே தினம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. கலியுகத்தில் வேறு ஒரு கதி கிடையாது, ஹரிநாம சங்கீர்த்தனத்தை தவிர வேற ஒரு கதி கிடையாதுன்னு சொல்லியிருக்கார். நாம் ஹரிநாம சங்கீர்த்தனத்திலே ஈடுபட வேண்டும் அப்படின்னால் அது நம்முடைய ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்தின் மூலமாக மட்டும்தான் நடக்குமே தவிர வேற எதுவும் நடக்காது. கலியுகத்தில் பிரம்மநந்தியாதிகளுக்கு பிறகு பார்த்தால் நம்மாழ்வார் பிரவர்த்தகரானார் நம்முடைய விசிஷ்டாத்வைத தரிசனத்துக்கு. அதுதான் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, ஆத்யசன குலபதே அப்படின்னு சொன்னார். இதுல நம்மாழ்வாருடைய பெருமைகள் அப்படின்னு பார்த்தால் மதுரகவியாழ்வாருடைய கிரந்தத்தின் மூலமாக நம்மாழ்வாருடைய பெருமைகளை நம்மால் நன்றாக அறிய முடியும். அதே மாதிரி திராத்தம் சம்யக்கு யதீந்திரைஹி அப்படின்னு சொல்லியிருக்கான். அல்ல யதீந்திரருடைய பெருமைகளை மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யதீந்திரருடைய பெருமைகளை திருவரங்கத்தமுதனார் மூலமாக நாம் அருளாம், நாம் தெரிந்து கொள்ளலாம். நாட்டிய நீசச் சமயங்கள் மாண்டன, நாரணனை காட்டிய வேதங்கள் கழிப்புற்றது போன்ற சொற்கள் மூலமாக யதிராஜனுடைய பெருமைகளை திருவரங்கத்தமுதனார் மிகவும் அழகாக விளக்கி அருளினார். அதே மாதிரி இதுல சொல்லும் பொழுது மாமலர் மன்னிய மங்கை மகிழ்ந்துரை மார்பினன் என்று ஆரம்பித்து இந்த பிரபந்தத்திலே சொல்லும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு பெருமைக்குரியவர் சுவாமி தேசிகன் என்பதை தூப்புள் நயனாச்சாரியார் ரொம்ப அழகாகவே காட்டுகின்றார். ஏன்னா தூப்புள் குலபதியாக இருக்கக்கூடிய சுவாமி வேதாந்த தேசிகனை பற்றி பல ஆச்சாரியர்களும் பெருமை வாய்ந்த ஸ்தோத்திரங்கள் மூலமாக அனுபவித்திருக்கிறார்கள். எத்தனையோ இருக்கு தூப்புள் குலமணியினுடைய விஷயமாக. அனைவருக்கும் அதிகரிக்கலான பாஷையினாலே என்று ஆச்சாரிய சார்வபௌமரே சாதித்தபடி தமிழ் பிரபந்தமாக இதை குமாரநாயனாச்சாரியார், ஏன்னா அவரே ரொம்ப அழகாக தேசிக மங்களம் என்ற ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார். நாம் பிரதிதினம் அதை நித்யானுசந்தானமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அப்படி பார்க்கும் பொழுது இதை தமிழ் பிரபந்தமாகவே எல்லோருக்கும் புரியும்படியாக அந்தாதியாக ஏற்கனவே எப்படி யதீந்திரன் விஷயமாக திருவரங்கத்தமுதனார் ஓர் அந்தாதியை பாடி வைத்தாரோ அதுபோலவே தூப்புள் குலமணி விஷயமாக குமார நாயனாச்சாரியாரும் மற்றோர் அந்தாதியை பாடி வைத்தார் அப்படின்னு ஏற்பட்டிருக்கு. இதுல தேவமற்றர் ஏன் அப்படின்றதுனாலையும் வேறொன்னும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் அப்படின்னு சொன்ன வேதத்தில் உட்பொருள் நிற்கப்பாடிய அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நம்மாழ்வாருடைய பெருமைகளை மதுரகவியாழ்வார் மிக அழகாக காட்டினார் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொன்னோம். அதே மாதிரி திருவரங்கத்தமுதனாரும் கூட நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழியை கடத்தும் ராமானுசன். கூறத்தாழ்வானை ஒரு துவாரமாக முன்னிட்டுக் கொண்டு நாம் எம்பெருமானார் திருவடிகளை பற்றிக் கொள்ள காத்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால கூறத்தாழ்வானை முன்னிறுத்திக் கொண்டு நாம் எம்பெருமான் திருவடியை பற்றிக் கொள்ளக்கூடிய காரணத்தினாலே எம்பெருமானார் நம்மை விட்டு விலகி செல்ல முடியாது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இங்கேயும் பித்ரே பிரம்மோபதேஷ்ட்ரேமே குரவே தெய்வதாய ச பிராப்யாய பிராபகாயாஸ்து. சுவாமி குமாரநாயனாச்சாரியாரும் இந்த விஷயத்தை ரொம்ப நன்னாவே சொல்லியிருக்கார். எங்கள் தூப்புள் தேவே அருளாயின் எனக்கு உன் அருளே அன்றி அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல குமாரநாயனார் சுவாமி தேசிகன் விஷயமாக சொல்லும் பொழுதும் கூட அதே மாதிரி இல்லையா, ஆரண தேசிகனே எங்கள் தூப்புள் குலபதியே வரு கவிதார்க்கிக சிங்கமே அப்படின்னு சொல்லியிருக்கார். பிள்ளையந்தாதியிலேயே கூட சுவாமி தேசிகன் விஷயமாக சொல்லும் பொழுது இப்படி பல விதத்திலையும் சர்வ உபகாரங்களும் செய்தருளினவர்களாக இருக்கக்கூடிய ஓர் ஆச்சாரியன் விஷயமான ஒரு ஸ்தோத்திரம் இந்த பிள்ளையந்தாதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம். இதுல தூப்புள் நாயனாச்சாரியாருக்கு ஒரு விசேஷமானது இந்த இடத்துல சொல்லப்படுறது. அதாவது சுவாமி தேசிகனே சொல்றார் இந்த விஷயத்த, இப்படி சர்வோபகாரங்களும் செய்தருளின ஓர் ஆச்சாரியனை பெற்ற இந்த அதிசயம் இவருக்கு விசேஷம். ஓர் ஆச்சாரியன் பக்கலிலே கிருஷ்ண உபதேசமும் மைத்ரேயாதிகளுக்கு போல சிலருக்கு உண்டாம் அப்படின்னு சுவாமி தேசிகனே சொல்றார் இல்லையா. ஓர் ஆச்சாரியன் பக்கலிலே கிருஷ்ண உபதேசமும், சுவாமி தேசிகன் பக்கலிலே குமாரநாயனாச்சாரியாருக்கு எல்லா உபதேசங்களும் சாஸ்திர உபதேசங்களும் கிடைத்தன. அதே மாதிரி மைத்ரேயாதிகளுக்கு போலே சிலருக்கு உண்டாம். மைத்ரேயாதிகள் எப்படி, மைத்ரேயர் எப்படி பராசரரிடத்திலே அனைத்து உபதேசங்களையும் பெற்றாரோ அதுபோல சுவாமி தேசிகனிடத்திலே தூப்புள் நாயனாச்சாரியார் அனைத்து உபதேசங்களையும் செய்தருளினார் அப்படின்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி பகவத் விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவர்கள் ஆச்சாரியனை சேவித்த பிறகே ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். ஆச்சாரியனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெருமை இருக்கு. இப்ப ஸ்தோத்திர ரத்னம் என்ற ஒரு கிரந்தம் ஆளவந்தாராலே அருளி செய்யப்பட்டிருக்கிறது. அதுல நமோ நமோ யாமுனாய என்று தொடங்கி ஸ்தோத்திர ரத்னம் ஏறக்குறைய 65 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆச்சாரியன் விஷயமாக ஸ்லோகங்கள் எல்லாம் இயற்றிவிட்டு அதன் பிறகு எம்பெருமான் விஷயத்தை தொடருகின்றார். ஆச்சாரியர்களை முன்னிறுத்தியே பகவத் விஷயமான ஸ்தோத்திரங்களை அருளி செய்வதை கூட நாம பார்த்திருக்கோம். ஸ்தோத்திர ரத்னம் ஸ்தோத்திர ரத்னமிதம் நியஸ்தம் ஆச்சாரிய சம்புட்டே நிதானமிவ நிரஸ்தி நிச்சீமம் நிர்விசந்தி விபஸ்திதாம். ஸ்தோத்திர ரத்னமிதம் நியஸ்தம் ஆச்சாரிய சம்புட்டே, எல்லாமே ஆச்சாரியனுடைய பக்கலிலே அவருடைய திருவருளை பெறுவதற்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணப்படுறது. பகவத் பிரசாதமானது கிடைக்க வேண்டும் என்றாலே ஆச்சாரியனுடைய ஒரு திவ்ய கட்டாட்சமானது தேவைப்படக்கூடிய இந்த சமயத்தில் இல்லையா, ஆச்சாரியனையே சாட்சியாக ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய இந்த கிரந்தம் எப்பேற்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த ஒரு கிரந்தமாக இருக்கும் இல்லையா. நாம எல்லாத்திலையும் இதை பார்த்துருக்கோம், சாட்சாத் முழுவதும் ஆச்சாரியனை பற்றிய ஒரு கிரந்தம். ஏன்னா சுவாமி தேசிகனே ஆச்சாரியனுடைய பெருமைகளை பல இடங்கள்ல பறக்க பேசியிருக்கார் இல்லையா. ஒன்றே புகழென்று உணர்ந்தவர் காட்ட திருவருளால் அன்றே நம் அடைக்கலம் கொண்ட நம் அத்திகிரி திருமால் இல்லையா. அன்றே அடைக்கலம் கொண்ட நம் அத்திகிரி திருமால் அப்புள்ளார் விஷயத்தில் சொல்லும்பொழுது சுவாமி தேசிகனே இதை கொண்டாடுகின்றார். ஆனால் இவருடைய பரம்பரையிலேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆச்சாரியனுடைய பெருமைகளை பறக்க பேசுவது என்பது இவர்களுடைய பரம்பரையிலேயே ஸ்வதகாவே இருக்கு. ஆகையினால அதுல எந்த விதமான கஷ்டமும் இல்லை. சொல்லும்போது சொல்றா சாஸ்திரத்துல, கர்மாவலம்பா கேச்சித்து கேச்சித்து ஞானாவலம்பகா வயந்து ஹரிதாசானாம் பாதரக்ஷாவலம்பகாக. சில பேர் கர்மாவலம்பகாக கர்மத்தை விரும்புபவர்களா இருக்கிறார்கள், சில பேர் ஞானாவலம்பகாக ஞானத்தை விரும்புபவர். வயந்து ஹரிதாசானாம் பாதரக்ஷாவலம்பகாக, எம்பெருமானுடைய திருப்பாதத்தை பணிந்து நிற்கக்கூடிய ஹரிபக்தர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய சரணத்தை தேடுபவர்களாகவே நாம் எல்லாம் இருக்கின்றோம். யார் அவர்கள் என்றால் ஆச்சாரிய சார்வபௌமர்கள் தான் அப்படிப்பட்டவர்களா இருக்கார். இதிலே பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் ஒரு ஸ்லோகம் சொல்லும்பொழுது, ஆச்சாரியத்வோபயுக்தா முனிகன கதிதாக தேசிகை சர்வதந்திர ஸ்வதந்திரைஹி இல்லையா, ஆச்சாரியத்வோபயுக்தாக முனிகன கதிதாக தேசிகை ஸ்வேனச்சோக்தாகன்னு சொன்னார். சுவாமி தேசிகனாலே இதெல்லாம் அருளி செய்யப்பட்டிருக்கு இல்லையா. சர்வே பத்ர குணாசியு அப்படின்னு சொன்னார், சர்வே பத்ர குணாசியு சமுதித விபவாக சர்வதந்திர ஸ்வதந்திரைஹி அப்படின்னு. அதுவும் ஆச்சாரியன் அப்படின்ற ஒரு சத் புருஷனால பிரத்யுபகாரம், அதாவது உபகாரம் செய்யப்பட்ட ஒரு மகோன்னதமான ஒரு உயர்ந்ததொரு கிரந்தகர்த்தாவான குமாரநாயனாச்சாரியார் மூலமாக அருளி செய்யப்பட்ட இந்த பிரபந்தத்தை நாம் பிரதிதினம் அனுசந்திக்க தயாராக இருக்கிறோம் இல்லையா. ஆச்சாரியனுடைய குணங்கள் யாரிடத்துல இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஆச்சாரியனுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் சுவாமி தேசிகனிடத்துல இருக்கும். சிஷ்யன் அப்படின்ற குணங்கள் யாரிடத்துல பார்க்கலாம்னா, கூரநாதே சிஹு கூரத்தாழ்வானிடத்துல இருக்கும். அது மாதிரி சிஷ்யனுடைய பெருமைகள், சிஷ்யன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை யாரிடத்தில் பார்க்கலாம் என்றால், நாம் தூப்புல் குமாரநாயனாச்சாரியாரிடத்திலையும் பார்க்கலாம் என்று சொல்லப்படுகிறது. சுவாமி தேசிகனை விட தொண்டையாச்சாரியார் சொல்லும்போது, சுவாமி தேசிகனை விட ஆச்சாரியன் உயர்ந்தவர் அப்படின்றவர் யாருமே கிடையாது இல்லையா. தேசிகோ நிகமாந்தாரியாத்து தத்பக்தாத்து சாத்விகோ ஜனகா, சுவாமி தேசிகனை காட்டிலும் சிறந்ததொரு ஆச்சாரியன் இல்லை. அதே மாதிரி சுவாமி தேசிகன் பக்தர்களை காட்டிலும் சிறந்ததொரு பக்தர்கள் லோகத்தில் கிடையவே கிடையாது. அதனால பிரபந்தம் அப்படின்னா, தத் சூக்தேஸ்த பிரபந்தான்யா நாஸ்தி நாஸ்தி மகீதல் அப்படின்னார். அவருடைய அவரால் இயற்றப்பட்ட சூக்திகளும், அவர் விஷயமாக இருக்கக்கூடிய சூக்திகளும், அவரால் இயற்றப்பட்ட பிரபந்தங்களும், அவர் விஷயமான பிரபந்தங்களும் பிரபந்தங்களை காட்டிலும் சிறந்தது என்பது லோகத்தில் கிடையவே கிடையாது என்பதனால நாஸ்தி நாஸ்தி மகீதலே என்று சொல்லக்கூடிய அளவில் சுவாமி தேசிகனுடைய பெருமைகளை இன்று தொடங்கி நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். இதை எல்லோரும் பிரதிதினம் கேட்டு இன்புற வேணுமாய், இன்புற்று அடியோங்களையும் அனுகிரகிக்க வேணுமாய் பிரார்த்தித்துக் கொண்டு இதோடு அமைகின்றேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.